Sí, no, en Katanatari, Kavitati, Kesari, Vedanta, Chakyavayome, Sanisaptam, Sadhardi. Yasya Vishuddha శ్రీభక్తజన్మిశ్రేభ్య నమోక్తిమీమహే యదుక్తయ్యకంఠే శాంతిమంగళసూత్రతాం. భగవానుడైన అద్భుతమான శ్రీవైకుంఠ தவத்துல இன்னைய தினத்துல 94வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருந்திருக்கோம். இதற்க லோலபிரிந்திரியை அபத்தேஷு நீத துஷ்பிராப துர்பக மனோரத மத்யமான வித்யாதனாபிஜன ஜன்மபதேவ காம க்ரோதாதிபிஷ்ச ஹததீஹி ந சமம் பிரயாமீஹி. எனக்கு சாந்தியே வரல என்பதாக சொல்லி சொல்றாரு. இந்த சாந்தியே வரலன்றது, இந்த சாந்தி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாந்தி இல்லாத போயிட்டு இருந்தாக்க எவ்வளவு இருந்தாலும், என்ன ஞானம் இருந்தாலும், பெரிய செல்வம், பெரிய அறிவுடையவனாக இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பெரிய தனிதனாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இல்ல பெரிய உயர்குடி பிறப்புல இருந்துருக்கு, இப்படி பெரிய ஒரு இருந்துனாக்க அந்த பிறப்புனாலேயோ எதனாலையும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த சாந்தி, மனசுல சாந்தி இல்லாத போயிடுத்துனாக்க ஒரு படுற கஷ்டம் இருக்கு பாருங்கோ, அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த சாந்தி ஏன் இல்லாத போறது? ஓ, சாந்தி ஏன் இல்லாத போறதுன்றதுதான் முக்கியமான. அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னாக்க தானா சாந்தி வந்துடும். எப்பவுமே நம்மளிடத்துல ஒரு சில வஸ்துக்கள் கிடைக்காத போறது, நமக்கு கிடைக்காத போறதுன்னாக்க ஏன் கிடைக்காத போறதுன்றத நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்க, அது மூல காரணத்தை தெரிஞ்சுட்டு இதுக்கு தடங்கலாம் இருக்கிறத நீக்கிட்டோம்னாக்க தானா நமக்கு அந்த வஸ்துக்களோ அந்த விஷயங்களோ அதை நம்ம வந்து சேர்ந்துட போறது. அதை விட்டுட்டு நாம போய் சாந்தி இல்லை சாந்தி இல்லைன்னு சொல்லியிருந்தாக்க என்ன பிரயோஜனம்? இப்போ அந்த சாந்தி இல்லாமைக்கு உண்டான காரணத்தை சொல்லி அந்த காரணத்திலேருந்து நம்மளால மீள முடியாமல் இருக்கிற நிலையை சொல்லி ஆழ்வான் வேதனைப்படுறேன். அதுதான் இங்க சொல்லி சொல்ற. இதுக்கு முன்னெல்லாம் கர்ப்ப காலத்துல, அதுக்கப்புறமா பிறக்கிற காலத்துல, பிறந்த பிற்பாடும் அந்த சிறு வயதுல பாலகனாக இருக்க செய்யோ, மீதி யவ்வன பருவத்திலேயோ, எல்லா சமயங்கள்லையும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி சொன்னேன். பூயாம்சி பூய உபயன்னு விவிதானி துக்கானு அந்நச்ச துக்கம் அனுபூய சுகபிரமேணன்னு இன்னும் கேட்டா, சில சமயங்கள்ல துக்கத்தை நாம விரும்பி ஏத்துக்கிறோம். அது எதனால விரும்பி ஏத்துக்கிறோம்னா, சுகபிரமேண அதுவே சுகம்னு நினைச்சிட்டு பிரமத்தினால அந்த துக்கத்தையே அதுக்கே ஆசைப்படுறவனாக இருந்துருக்கோம். துக்கானுபந்தம் அப்படி துக்க விமிஸ்ரம் அல்பம் சுத்ரம் ஜுகுப்சித துக்கம் சுகமித்யுபாதன்னு ஒரு கால விசேஷத்துல பார்த்தோம்னாக்க, நாம எது சுகம்னு நினைச்சின்றதோ அதுவே ஒரு எப்படி அருவருக்கத்தக்கதுன்றத நாமளே தெரிஞ்சுக்கிறோம். நாம இப்படிலாம் இந்த துக்கம் துக்கம் விசிரமாக நமக்கு இருந்துருக்கு, துக்கத்துல ஒரு அந்நிதா பாவம் சுகபாவம் இருந்துருக்கு அப்படின்றதெல்லாம் இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லி சொன்னேன். இந்த ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்ற, லோலத்பிரிந்திரியை அபதேஷு நீதாம் துஷ்பிராப துர்பக மனோரத மத்யமானாம் విద్యాధనాభిజన జన్మ మదేన కామ క్రోధాదిభిశ్చ హతభిః న సమం ప్రయామి. இந்த நாம எல்லாம் ஒரு தேர்ல போற மாதிரி சொல்லி கடோபநிஷத்துல ஒரு விஷயம் சொல்றக, ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமே வச புத்தின் துசாரதிம் வித்தி மனப்பிரகிரகமே வச. ஆத்மானம் ரதினம் வித்தி, இந்த ஆத்மாவை ரத்தினம் அந்த தேருள்ள உட்காண்டிருக்கவனாக நீ நினைச்சுக்கோ. சரீரம் ரதமே வச்ச, தேர் எதுன்னா சரீரம் தான், இந்த நம்ம சரீரமே தேராக நினைச்சுக்கோ. புத்தின் துசாரதிம் வித்தி, தேராச்சு தேர்ல உட்காண்டிருக்கவன் ரெண்டு பேர் ஆயிடுத்து, அந்த தேரை ஓட்டுறதுக்கு ஒரு சாரதி ஓணுமே, அது யாரு அப்படின்னு அந்த புத்தின் சாரதி, புத்தியை தான் சாரதியாக நினைச்சுக்கோன்னு சொல்லி சொன்ன. மனப்பிரகிரகமே வச, மனசு கடிவாளமாக இருந்துருக்கு. இந்த குதிரைக்கு கடிவாளம் இல்லாத போயிட்டோம்னாக்க அது குதிரை எங்க வேணா போகும். அந்த மாதிரி இல்லாத கடிவாளத்தோட இருந்துருக்கிறதாக இருக்கணும். ஆகையில மனச கடிவாளமாக வச்சுக்கோன்னு சொன்ன. இந்திரியாணிகயா நாகுகோ விஷயாஸ்தேஷு கோச்சரானே, இந்திரியாணி ஹயான் ஆகுஹு, இந்த இந்திரியங்கள் தான் குதிரைகள். இங்க ஒரு இந்திரியம் ரெண்டு இந்திரியம் இல்ல, பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஜானேந்திரியம் செவ்வாய் கண்மாக்கு மூக்குன்னு சொல்லக்கூடிய உடன்னு சொல்லக்கூடிய ஐந்தோ ஜானேந்திரியம், காலு கைய தலை வாயு உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியவைகள், இவை அஞ்சும் கர்மேந்திரியமாக இருந்துருக்கு. மனசு ஒண்ணு அந்தரிந்திரியம், இவை எல்லாமே இந்திரியாணி ஹயா நாகுன்னு. ஒரு குதிரை ரெண்டு குதிரை இல்ல, பதினோரு குதிரை இந்த தேருக்கு பூட்டப்பட்டதாக இருக்கு. இந்திரியாணி ஹயா நாகு விஷயாஸ்தேஷு கோச்சரானே, விஷயாஸ்தேஷு கோச்சரானன்னு கோச்சரான இந்த மார்க்கத்துல இருக்கக்கூடியவைகள், இந்த வழியில போகச்சே. இப்போ இந்த குதிரை என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு அட்டென்ஷன் டைவர்ட் ஆச்சுன்னா அதுக்கு அந்த குதிரைக்கு அந்த கண்ணு வந்து ஒரே இதுல பக்கம் போற மாதிரி போட்டிருக்கும், அந்த கண்ணுக்கு இது போட்டிருக்கும், அந்த கடிவாளம் எல்லாம் போடச்சு. அந்த மாதிரி அது வேற பக்கம் எல்லாம் போறச்சுன்னாக்க வேற வேறையே எத்தையத்தையோ பார்க்கும், அது பார்த்ததுன்னா அப்படி எப்படி எல்லாம் இழுத்துட்டு போயிடும். அப்ப விஷயம் ஸ்டேஷு கோச்சரானுன்னு சொல்லச்சு, இந்த இந்திரியங்களுக்கு விஷயமாக இருக்கக்கூடியது ரூபரசகந்த ஸ்பர்சாதிகள்லாம் இருக்க, அதெல்லாம் வந்து இங்க ஸ்டேஷு கோச்சரானு அந்த குதிரைகளுக்கு புலப்படக்கூடியதாக போயிட்டு இருக்கோம். அது ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தே தியாகு மனிஷிணா, இந்த ஆத்மசப்தம் தேகம், இந்த சரீரம் மனசு இந்திரியங்கள் இவைகளோட சேர்ந்திருக்கவன போக்தான்னு சொல்லப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டா. யஸ்வ விஜானவான் பவத்யுக்தேன மனசா சதா தஸ்யேந்திரியாண்யவசியானி துஷ்டாஸ்வாயிவ சாரதே, யஸ்வ விஜானவான் பவதி யுக்தேன மனசா சதா தஸ்யேந்திரியாணி வஸ்யானி ததஸ்வாயிவ சாரதே. வேதம் இருக்க உபனிஷத்துக்கள்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்களை தெரிவிக்கிறது. அந்த வழி ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது திருஷ்டாந்தத்தை காண்பிச்சு அந்த சொல்லச்சையே நம்ம மனசுல அப்படியே படிகிற மாதிரி இருக்கும். யஸ்வ விஜானவான் பவதி அயுக்தேன மனசா சதா, இப்படி சரீரத்தை ரதமாகவும் ஆத்மாவை அந்த தேர்ல உட்காணிருக்கவனாகவும் புத்திய சாரசியாகவும் மனச கடிவாளமாகவும் இந்திரியங்களை குதிரைகளாகவும் இப்படி விஷயங்கள்லாம் பத்திர கோச்சரான இதெல்லாம் சொல்லி இப்படி பண்ணதுக்கு என்னன்னா, யஸ்வ விஜானவானே, யாரு ஒரு நல்ல மனசு இல்லாமல், அதாவது அசமீசீனமான மனசு உடையவனாக இருந்துட்டு அவிஞ்ஞானவான் எஸ்து சதா அயுக்தேன அவிஞ்ஞானவான், இந்த சரீரத்தை காட்டலாம் ஆத்மா வேறுபட்டது என்கிற ஒரு ஞானம் இல்லாமல் ஞான சூன்யனாக இருந்திருக்கானோ அவனுக்கு துஷ்டாஸ்வா இவ சாரதே தசேந்திரியாண்யவசியானி, அவனுக்கு இந்திரியங்கள்லாம் வசியமாக ஆகாது. யார் சரீரமே ஆத்மான்னு நினைச்சுண்டு இந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதாக இருக்குன்றத நினைச்சிக்காமல் அறிந்து கொள்ளாமல் தேகாத்ம விவேக சூன்யனாக யார் இருந்திருக்கானோ அவனுக்கு அந்த ஒரு சாரதிக்கு துஷ்டாஸ்வங்கள், அதாவது கட்டுக்கு அடங்காத இருக்கக்கூடிய குதிரைகள் மாதிரி, சத்தேந்திரியாண்யவசியானி, அந்த இந்திரியங்கள்லாம் அவனுக்கு அடங்கினதாக ஆக மாட்டார். துஷ்டாஸ்வாய சாரதே, ஒரு சாரதிக்கு துஷ்டாஸ்வங்கள் எப்படி அடங்கினதாக இல்லாமல் அது ஒரு பொண்ணும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு போற மாதிரி அவனுடைய சம்சாரம், அந்த வஸ்துக்கு அந்த நம்மளுடைய இந்திரியங்கள் எது எதுல போறதோ அதுல எல்லாமே புத்தி போயிட்டு போயிட்டு இருக்கோம். யஸ்து விஜ்ஞானவான் பவதி யுக்தேன மனசா சதா சத்யேந்திரியாணி வஸ்யானி சதஸ்வாயி வசாரதே. அந்த சொல்ல செய்ய அந்த கடோபநிஷத்துக்கு ரொம்ப விசேஷம் அதுல வருது. யஸ்து விஜ்ஞானவான் பவதி, யார் ஆத்மா வேற சரீரம் வேறேன்னு தெரிஞ்சுக்கிறானோ, இப்படி தெரிஞ்சுட்டு ஒரு விவேகத்தோட இருந்துருக்கானோ, யுக்தேன மனசா சதா, அதுக்கு ஏற்ற மனசோட இருந்துருக்கவன் விவேகத்தோட இருந்துருக்கிறவன் யார் உண்டோ, சத்யேந்திரியாணி வசியானி, அவனுக்கு அந்த இந்திரியங்கள்லாம் வசியமாக இருக்கின்றன. அவன் எப்படி எந்த விஷயத்துல அந்த இந்திரியங்களை பிரவர்த்திக்கணும்னு நினைக்கிறானோ, அந்த இந்திரியங்களை நினைக்கிறானோ, அந்த விஷயங்கள்ல அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அது இருந்திருக்கு. பதஸ்வாயி வசாரதே, ஒரு சாரதி நல்ல குதிரையில கெட்ட குதிரை துஷ்ட குதிரை நல்ல குதிரை சாது குதிரைன்னு ரெண்டு விதமா இருக்கு. இது துஷ்டாஸ்வங்கள் மாதிரி இந்திரியங்கள் ஆயிடுறது. இவனுக்கு சரீராத்ம பிரமம் இருந்ததுனாக்க அந்த விவேகம் இருக்கிறவனுக்கு ஒரு நல்ல குதிரைகள் சாரதியினுடைய கட்டுப்பாட்டுல எப்படி இருந்துருக்குமோ அப்படி இருந்துருக்குன்னு சொல்லி இத பத்தி பெருசா விசாரம் பண்ற கடோபநிடத்துல வந்து ஸ்ரீபாஷ்யத்துல இது ஒரு அதிகரணத்துல கடோபநிடத்துலாம் பத்தி சொல்லி விசாரம் பண்றேன். இப்ப நான் அதுக்காக இப்ப இந்த இடத்துல லோலத்திரிந்திரியை அபதேஷு நீதா, இந்த கெட்ட இந்த எனக்கு என்னுடைய இந்திரியங்கள்லாம் கெட்ட குதிரை மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த கெட்ட குதிரை மாதிரி இருக்கவைகள் எல்லாமே எஜமானனுக்கு அடங்காமல் இருக்கு, சாரதிக்கு அடங்காமல் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாம் பக்கத்துலயும் ஓடுறது, அது ஓடுறது அதனால எதனா இது வருதான்னு பார்த்தா பெரிய அனர்த்தத்தை உண்டு பண்றது. என்ன அனர்த்தத்தை உண்டு பண்றதுன்னா அந்த தேரையே கவுத்துறது, கவுத்துட்டும் அதுல உட்காண்டிருக்கவனுக்கு அவனுக்கு ஆத்மஹானி அவனுக்கு மொத்தம் பிராணஹானி வரைக்கும் அவ்வளவு பெரிய கஷ்டத்தை உண்டு பண்றது. எது அந்த குதிரைகள், அந்த குதிரை மாதிரிதான் என்னுடைய இந்திரியங்கள் இருக்கு. ஞானேந்திரியம் அஞ்சு, கர்மேந்திரியம் கை கால் முதலான கர்மேந்திரியங்கள் அஞ்சு, மனசு இப்படி எல்லாம இருக்கிறது, எல்லாமே லோலத்திரிந்திரிய பதைஹி அபதேஷு நீதா, இது ஒரு நிலை நிற்காததாக இருக்கும். என்னுடைய இந்திரியங்கள்லாம் எதனா ஒரு விஷயத்துல நிலை நிற்கிறதாக்கா பரவாயில்ல. அதனால என்னாச்சுன்னா அபதேஷு நீதா, வழி இல்லாத வழியில அழைத்து செல்லப்பட்டவனாக ஆயிட்டோம்னு சொல்லி சொல்ற நம்மளே நினைச்சு பாருவோம். பெருமாள் நமக்கு இந்த இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கேன், என்னத்துக்காக கொடுத்திருக்கே, துக்கானுபவத்துக்கு கொடுத்திருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த துக்கானுபவம் வருது, துக்கானுபவமும் வரப்போறது. ஆனா பெருமாள் இந்த இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறது எதுக்குன்னாக்கா, இந்த இந்திரியங்களை கொண்டு அந்த எம்பெருமான தெரிஞ்சுண்டு இந்த சரீரத்தை கூர்ந்து நாம வந்து கிரீடேயம் காயநௌஹு என்பதாக சொல்லி சொல்ற திசி திசி கதிவித்விஹி தேசிகையின் நியமான சிறதரம் அனுகம்பே தியானலக்னா குணைத்வம் பரிகத விஷசைலம் பாரம் ஆரோபயந்தி பவ ஜலதிகதானாம் போதபாத்ரி பவித்ரின்னு அந்த தயாதேவி சொல்ற படபோத்தியான ஆச்சாரியால சொல்லி சொல்ற கிரீடையும் காயநோகம்னு இந்த சரீரமே படகு மாதிரி இருந்துருக்கு. இது வந்து மகதா புண்ணிய பண்ணியானன்னு எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரங்கள்ல நாம சேர்த்து வச்ச புண்ணியம் மொத்தத்தையும் அடகு வச்சு இந்த மனுஷ சரீரம் நமக்கு வந்து இப்படி இந்த மனுஷ சரீரம் வந்திருக்கச்சே, இந்த மனுஷ சரீரம் சீர்ணமாகறதுக்கு முன்ன இது அது இதுவும் நிலையற்றது தானே. இது இது வீணா போறதுக்கு முன்னே ஜீர்ண மாறத்துக்கு முன்னே இது எப்படி உபயோகப்படுத்தணும், அதுக்குள்ள கரை சேர்த்துடணும் நம்ம. இது காய நோக இந்த ஓடம் வந்து கட்டுமரம் தான், இது கட்டுமரத்துல இருக்கிற கயர்லாம் பிரிஞ்சு போறதுக்குள்ள தந்தனையா போறதுக்கு முன்னே டெஸ்டினேஷன்ல போய் ரீச் ஆகணும் இல்லையா. அந்த மாதிரி நாம பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த ஓடம் திருஷ்டாந்தம் சொல்ற மாதிரி அஸ்வ திருஷ்டாந்தம் தேர் திருஷ்டாந்தம் இந்த இடத்துல சொல்லி சொல்லியிருக்க. இந்த சரீரம் தேர் மாதிரி இருக்கு, தேர்ல ஏறி உட்காந்துக்கிறோம்னாக்க, பஸ்ல ஏறி உட்காந்துக்கிறோம், கார்ல உட்காந்துக்கிறோம்னாக்க டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கோம். நடுவுல கவுந்து விழுந்துக்கிறதுக்கா நம்ம இருந்துட்டு இருக்கோம் இல்ல. ஆனா என்ன பண்றது தெரியுமா, லோலத்திரிந்திரியை அபதேஷு நீதா, என்னுடைய இந்திரியங்கள்லாம் ஒரே விஷயத்துல நிலை நிற்கல, அப்பப்போ அப்பப்போ ஒவ்வொரு விஷயத்துல ஈடுபடுறது. நம்ம இந்திரியங்கள்லாம் ஜிக்வே கீர்த்தைய கேசவம் உரரிக்கும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்து சமர்ச்சயாச்சித கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் திருணுன்னு சொல்லி ஜிக்வே கீர்த்தைய கேசவம்னு இந்த நாக்கு படைத்த பயன் இந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்காக தான். முரரிக்கும் சேதோ பஜ, அந்த கண்ணனை மனசை நான் மனசால தியானம் பண்ணணும். சேதோகீர்த்தைய கேசவம் முரரிக்கும் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்த்தய, இந்த ரெண்டு கைகளும் அந்த ஸ்ரீதரனுக்கு அர்ச்சனை பண்றதுக்காக ஏற்பட்டது. அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்துவம் சுருணும், அந்த அச்சுத கதை இருக்க எம்பெருமானுடைய கதையை ஸ்ரோத்ரத்வயத்துவம் சுருணும். இந்த காது படைச்ச பயன் பகவத் கதா சிரவணம் என்றெல்லாம் சொல்லி சொல்ற கரோகரே மந்திரமாஜனேன, இங்க சொல்லத்தே அற்புதமா சொல்ற இதுல அம்பரீஷ உபாக்கியானத்துல கரோஹரையர் மந்திரமாஜனேன்னு கைப்படைத்த பயன் என்ன, அந்த பெருமாள் சன்னதியெல்லாம் சுத்தம் படுத்துறது இருக்க, அதுக்காக தான் ஏற்பட்டதாங்க. இங்க பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றதுன்னு தானே கூறத்தாழ் வந்து குலசேகர ஆழ்வார் சொல்றேன் முகுந்த மாலையில பாணித்து வந்து சமர்த்தையான்னு சமர்த்தையான்னு அங்க சொல்லச்சே, பாகவதத்துல அம்பரீஷ உபாக்கியான சொல்லச்சே கரோஹரேர் மந்திரமார்ஜனே நன்னு, அந்த மந்திரத்தை மார்ஜனம் பண்ணணும், அந்த தரிசி தொடச்சி கோலம் போட்டோம்னாக்க அவ்வளவு புண்ணியமா அதுக்காக ஏற்பட்டதுன்னு சொல்ற. அந்த மாதிரி எல்லாம் அந்த இந்திரியங்கள் பலன் அந்தந்த விஷயங்கள்ல ஈடுபடுத்தணும். பெருமாள் விஷயத்திலேயே மொத்த இந்திரியங்களையும் ஈடுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனா அது தவறி இந்திரியங்கள் லோலத்பீரிந்திரியை, இந்திரியமாகிற இந்த குதிரைகளாலே லோலத்பீன்னு சொல்ற இஷ்டத்துக்கு போறது, ஒரு இடத்துல நினைக்காத போயிட்டு இருக்கிற குதிரையாக இருந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு குதிரையை வச்சிருந்த ஒரு தேர்ல ஒருத்தன் ஏறினான்னாக்கா எங்க போய் நேருவான், அபதேஷு நீதா, வழி இல்லாத வழியில போய் சேர்ந்தான், பள்ளத்துல போய் விழுந்துட்டோம், கர்த்தத்துல போய் விழுந்தவனாக நான் இருந்திருக்கேன்னு அழ்வான் சாதிக்கிறார். அலோலத்திரிந்திரியை அபதேஷு நீதா துஷ்பிராப துர்பக மனோரத மத்தியமானா. இதுக்கப்புறமா இந்த மனசு ஒண்ணு இருக்க, அது படுத்துற பாடு இருந்துட்டு இருக்க கொஞ்ச நஞ்சம் இல்லை. மனசுதான் இந்திரிய கந்தம்னு சொல்லி சொல்றது. சர்வேந்திரிய கந்தபூதம், இது கிழங்கு மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த மனசு எப்படி எப்படி எல்லாம் பிரவர்த்திக்கிறதோ பிரவர்த்திப்பிக்கிறதோ அப்படிதான் இந்திரியங்கள்லாம் போறது. என் எதிரையே நான் உட்காந்து இருக்கேன், உட்காந்து இருக்கச்சே நான் இந்த கிரந்தங்களை தெரிவிக்க போறேன், கையில புத்தகத்தை வச்சுட்டு இருக்கேன், உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், வாக்கு அதுலதான் போயிட்டு இருக்கு. மனசு வேற எங்கேயோ கூட போகும். அது அந்த மனசு வேற எங்கேயும் போக விட்டாத இந்த விஷயத்திலேயே ஈடுபட பண்றது இருக்கு, அது மனசுதான். ஆனா என் மனசு என்ன பண்றதுன்னா துஷ்பிராப துர்பக மனோரத மத்தியமான நம்மளால அடையக்கூடிய வஸ்துக்கள்ல நாம ஆசைப்பட்டோம்னாக்க அதெல்லாம் அர்த்தம் இருந்துட்டு இருக்கு. நம்மளால அடைய முடியாத ஒரு சில வஸ்துக்கள் இருக்கின்றன, அந்த வஸ்துக்கள்ல ஆசைப்பட வைக்கிறது துஷ்பிராகப்ப நம்மளால முடியவே முடியாது. என்ன பண்ணாலும் தலைகீழா நின்றா கூட என்னால சாத்தியமாகாது, என்னால முடியாதுன்றது இருக்கு. அந்த எட்டாவது கனிய எனக்கு வேணும்னு ஆசைப்படும், இதுதான் துஷ்பிராபமா இருக்கு. துஷ்பிராப துர்பக, சரி இப்படி கஷ்டப்பட்டாவது அந்த வஸ்துவை அடையிறமே, அந்த அடையிற வஸ்து நல்ல வஸ்துவா இருந்தாலாவது பரவாயில்ல. அந்த வஸ்து அப்படி கஷ்டப்பட்டு அந்த வஸ்துவை பெற்றோமானாலும் அதை காட்டிலும் தோஷம் உள்ள வஸ்து வேற ஒண்ணுமே கிடையாது. துஷ்பிராப துர்பக, இந்த கெட்ட விஷயத்துல நம்ம புத்திய போக்கடிக்கிறது மனோரதம் மத்தியமான. மத்தியமான ஒன்ன இந்த பால் குழம்பு தயிர் குழப்பறதுன்ற மாதிரி இந்த குழப்பறது நம்ம மனசு இருந்துருக்க அப்படியே குழப்பறது. இப்ப இந்திரியங்களை எதில் செலுத்துறது, இந்த மனசு கணக்கு சரியா இருந்ததுன்னாக்க இந்த இந்திரியங்களை நல்ல இடத்துல நல்ல விஷயத்துல செலுத்திருக்கலாம். இப்ப இந்த மனசுக்கே ஒரு தீர்மானம் பண்ண முடியாததாக இருந்தது. நம்மளால அடைய முடியாத வஸ்துக்கள்ல போய் அதுல போய் அடையணும்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது. பிராம்சுலப்தே பலயலோபே உத்வாபதி பவாமனஹா. காளிதாசன் தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்கிறான். என்ன சொல்றான்னா குசூரிய பிரபவோ வம்சஹா வட்டால் பவிஷயாமதி. நான் ரகுவம்சத்தினுடைய பிரபாவத்தை சொல்றேன்னு நான் ஆரம்பிக்கிறேன். நானே குசூரிய பிரபவோ வம்சஹா வட்டால் பவிஷயாமதி. என்னுடைய மதி என்னுடைய ஞானமா ரொம்ப ரொம்ப குறவா இருந்துருக்கு, அல்பமா இருந்துருக்கு. அந்த சூரிய வம்சத்தினுடைய பிரபாவம் இட்ஷ்வாகு வம்சத்தினுடைய பிரபாவமோ அது எங்கேயோ இருக்கு, மலைக்கும் மடுக்குமாக இருந்துருக்கு. ஆனாலும் கூட பிராம்சுலப்தே பலோபே உத்வா ஹுரிவா மனஹா. நான் இந்த ரகுவம்சத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது இருந்துருக்கேன். இது எப்படி இருக்குன்னாக்க ஒரு உயரமாக இருக்கிறவனாலேயே பறிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வஸ்துவை ஒரு குள்ளமா இருக்கிறவன் இந்த கையை தூக்கிட்டு எகிரி எகிரி எகிரி குதிக்கிற மாதிரி இருக்கு நான் பண்ற காரியம்னு காளிதாசன் சொல்லிக்கிறான். அவன் வந்து நைத்தியானுசந்தானம் தான், அவனுக்கு காளிதேவனுடைய அனுகிரகத்தினால ஒரு ஞான விசேஷம் ஏற்பட்டு அற்புதமான காவியத்தை அவன் பண்றான். அது வேற விஷயம், அது நைச்சானுசந்தானம். அந்த மாதிரி இப்ப நமக்கு வருது பாருங்க, இது நைச்சானுசந்தானம் இல்ல, இது சத்தியமான விஷயம். நாம ஆசைப்படுறோம் அங்கேயாவது நல்ல விஷயத்துல ஆசைப்பட்டு நம்மளுடைய நிலை என்னன்றத பார்க்கச்சே தன்னுடைய நிலை சுத்திரமா இருக்கு. நாம ஆசைப்படுறது உத்கிருஷ்டமான வஸ்து அப்படின்னு அந்த இடத்துலயான சொல்லி சொல்றான். நாம ஆசைப்படுறதே அதி நீச்சமான ஒரு வஸ்து, அந்த நீச்சமான வஸ்து அது அவ்வளவு சுலபமா நமக்கு கிடைக்கக்கூடியது இல்ல. ஆனா நமக்கு சுலபமா கிடைக்கக்கூடியது இல்லாமல் இருந்துட்டு இருக்கிற அதிநீச்சமான வஸ்துவில போய் ஒரு ஆசைப்படுறோம் நம்ம. அப்படி ஆசைப்பட்டு அது கிடைச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது கடைசியில அபத்தத்துல அது கெட்டவையாக தான் இருந்து இந்த சம்சாரத்திலேயே உழலும்படியாக பண்றது தவிர சம்சாரத்தை விட்டு வெளியில போறதுக்கு அது காரணமாக ஆகாது. இங்கதான் தேசிகன் சொல்லுச்சு, பிராம்சும் பலார்த்தம் அபியாஜதி யோகி சிந்தியான்னு சொல்லி சொல்ற. ஆனா இவன மாதிரி எல்லாம் காளிதாசன் மாதிரி எல்லாம் நான் பண்ணல, இது நான் வாஸ்தவம் தான், இது எம்பெருமானுடைய வைபவம்ன்றது ரொம்ப பெருசு, ஆனா என்னால என்னுடைய புத்தின்றது அந்த அளவுக்கு அவ்வளவு இல்ல, என்னுடைய புத்தி அல்பமா தான் இருக்குன்னு இருந்தாலும் கூட பிராம்சும் பலார்த்தம் அபியாஜத்தின்னு ஒரு குள்ளனாக இருந்திருக்கிறவன் ஒரு உயரமா இருக்கவன பார்த்தாப்ப அந்த பழத்தை எனக்கு கொஞ்சம் பொறிச்சுக்கூட, நீயும் ஒரு பழம் எடுத்துக்கோ எனக்கும் ஒரு பழம் பொறிச்சுக்கூடன்னு கேட்கற மாதிரி, நான் பெருமாளுடைய ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை நான் விரும்புறேன், பெருமாளுடைய அனுகிரகத்தை விரும்பி நான் பண்றேன்னு தேசிகன் அற்புதமா சரணாகதி தீபிகையில சாதிக்கிறார். இங்க நம்மளுடைய ஆழ்வான் தன்னை பத்தி நைச்சானுசந்தானம் பண்ணிக்கச்சு, அவருக்காக இல்ல நம்மள மாதிரி இருக்கிறவளுக்காக தான் சொல்லி சொல்ற. இந்த இந்திரியங்களாகிற குதிரைகளாலே வழியில்லாத வழிக்கு அந்த துர்மார்க்கத்துக்கு நான் அழைத்து செல்லப்பட்டவனாக இருந்திருக்கேன். அந்த வழியில இருக்கக்கூடிய அந்த 10 இந்திரியங்கள் பாக்கியேந்திரியங்கள் அப்படி பண்ணிட்டோம்னா இதுக்கெல்லாம் கிழங்காக மூலமாக இருந்திருக்கிற மனசு என்ன பண்றதுன்னு, துஷ்பிராப துர்பக மனோரத மத்தியமான ஒரே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது அந்த மனசுலதான், அந்த குழப்பம்ன்றது மனசுலதான் ஏற்படும், வேற எங்கேயும் ஏற்படாது. அது என்ன மாதிரி குழப்பம் ஏற்படுறதுன்னு ஏதோ நல்ல விஷயத்துல தீர்மானம் பண்ணி வர்றது நல்ல வசதி, தயிர கடைஞ்சு போனா வெண்ணெய் வரப்போறது, அந்த மாதிரி வெண்ணெய் வர மாதிரி நல்லது வந்தாக்கா பரவாயில்ல. துஷ்பிராப துர்பக மனோரத மத்தியமான நம்மளுக்கு அடையவே முடியாததாக இருந்துருக்கிறது, அதுல போய் ஒரு ஆசை இருக்கிறது. சரி, அப்படியே அடைஞ்சாலும் கூட அது ஏதாவது உபயோகத்தா இருக்குமா அப்படின்னா அது அதிநீச்சமாக இருக்கணும். இப்படி என்னுடைய மனசு இப்படி பண்றது, வித்யாதன அபிஜன ஜன்மமதேன காம கோராதிபிஷ்டி, எனக்கு மனசுல சாந்தி வரல. ஏன் மனசுல சாந்தி வரல? வித்யாதனாபிஜன ஜன்மமதேன காம க்ரோதாதிபிஷ்ட ஹததீ நசபம் பிரயாமி. வா, இந்த ஆழ்வான் மாதிரி யாராலையுமே சொல்லவே முடியாது. வித்யாமதம், தனமதம், அபிஜன மதம், இந்த மூணு மதங்கள் தான் நமக்கு காமக்ரோதாதிகளை ஏற்படுத்தி நமக்கு மனசுல நிம்மதியே இல்லாதபடியாகும். ஒரு சதஸுக்கு நான் போறேன், சதஸுக்கு போகச்சே அங்க சதஸ்ல இருக்கிறவா எல்லாரும் என்ன காட்டிலும் தெரிஞ்சவா, எல்லாரும் விசேஷஜ்ஞாள் என்கிற ஒரு எண்ணத்தோட நான் அந்த சதஸ்ல போய் ஒரு விஷயம் சொன்னாக்க, அப்போ இந்த சதஸ்ல போனதுனால நான் இந்த விஷயத்த சொன்னதுனால அவ எனக்கு பிரஷ்னம் பண்ணி என்னிடத்துல கேட்டு இது பண்ணதுனால அவள்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அந்த சதஸுக்கு போனாக்க. இப்படி பண்ணாக்க மனசுல ஒரு சாந்தி நிறைவுன்றது நமக்கு ஏற்படும். சரி, இந்த சதஸுக்கு போனோம், விஷயத்த சொன்னோம், அவ கேள்வி கேட்டா, கேட்டதுக்கு சிலத்துக்கு பதில் சொன்னோம், தெரியாதத அவ சொல்லி கொடுத்தா, அதுல இருந்து கேட்டிருந்தோம், இன்னொரு வாட்டி அதே விஷயத்த இன்னொரு சதஸ்ல சொல்லச்சு இது உபயோகமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு அவ என்ன சம்பாவனை கொடுக்குறாளோ அந்த சம்பாவனைய அதுவே ஒரு பெருமையா நம்மளுடைய இதுக்கு இவா இவ்வளவு ரூபாய் கொடுத்த சம்பாவனை பண்ணதே பெரிய விசேஷம்னு நினைச்சிட்டு மொத்தம் வந்து சந்தோஷமா தெரிஞ்சு வரலாம். இன்னும் தான் அதே சதஸுக்கு போறான், அந்த சதஸுக்கு போகச்சே தான் ரொம்ப தெரிஞ்சவனாக நினைச்சிட்டு வித்யா மதத்தோட அவன், அந்த வித்யா மதத்தோட அவன் போகச்சே ஒரு கர்வத்தோட போகச்சே அவனால சில விஷயங்கள்ல வரச்சே சொல்ல முடியாது, எதிராளி கேட்கிற வாதத்துக்கு சமாதானம் சொல்ல முடியாது கூட போயிடும். அப்படி சொல்ல முடியாத போன உடனே அவனுக்கு என்ன ஆறுது அப்படின்னா ஒரு கோபம் வருது அவன்கிட்ட, என்ன போய் கேள்வி கேட்கறதா, நான் போய் விஷயம் சொல்றதா, நான் கேள்வி என்ன கேள்வி கேட்கறதான்னு ஒரு ஒரு எண்ணம். இந்த மாதிரி எண்ணத்தினால என்ன ஆயிப்போச்சு, அவனுக்கு அசாந்தி ஏற்படுறது. இப்ப அவனுக்கு சம்பாவனை கொடுக்கச்சு, இவனுக்கு என்ன சம்பாவனை கொடுத்துருக்கான்றதை இவன் பார்க்க மாட்டான். அங்க வந்து ஆத்மோன்னதிம் பரநிகர்ஷம் அபீக வாஞ்சன்னு சொல்லியிருக்க. தனக்கு ஒரு ரூபாய் சம்பாவனை கொடுக்குறியோ, 2 ரூபாய் சம்பாவனை கொடுக்கறியோ, தனக்கு கொடுக்கறத பத்தி விசாரணம் இல்லை. தனக்கு உயர்ந்த சம்பாவனை கொடுக்கணும், மீதி பேருக்கெல்லாம் தன்னை காட்டிலும் குறைவா சம்பாவனை கொடுக்கணும். அப்படி கொடுத்துருந்தாதான் பர நிகர்ஷம், அப்படி இருந்தாதான் இவனுக்கு அந்த சதத்துல போன திருப்தியே வரப்போறது. அது இல்லாத போயிடுச்சுன்னா அந்த சதத்துக்கு போன திருப்தியே அவனுக்கு வரப்போறது இல்லை. இப்ப என்ன சொல்ல போறோம்ல, இப்போ அசாந்தி வருது. இந்த அசாந்திக்கு காரணம் என்ன, வித்யாமத். தான் தான் பெரிய வாசகம் பெரிய வாசகம்னு நினைக்கிறதுனால அந்த வித்யாமத் அதுல போய் அசாந்தி ஏற்படும். அதே மாதிரி தன மதம் செல்வந்தம், இவன் பணக்காரன்னு சொல்றதுனால இவனுக்கு எல்லா விதமாகவும் எல்லாரும் பூஜிக்கணும்னு ஒவ்வொரு இடத்துலயும் போனாக்க இவன் நினைக்கிறான். இவன் எதிர்பார்த்த பூஜைன்றது, அதாவது கௌரவம் கொடுக்கறதுன்றது எல்லா இடத்துலயும் வராத போயிடுச்சுன்னாக்க, அந்த செல்வ மதம், செல்வம் தான் பெரிய பணக்காரன்ற ஒரு மதம் இருந்துருக்க அது அவனுக்கு மனசு கஷ்டமா போயிடும். 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு போறான், அதே இதுலயே வரச்சேன்னா கூட அந்த பெருமாள் சன்னதியில வரச்சே என்ன பண்றான் அப்படின்னா, ஜெனரல் கியூல இலவச தரிசனத்துல ஒருத்தன் போறான், அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்ன போச்சு அந்த 1000 ரூபாய் டிக்கெட்டுக்காரன அந்த இடத்துல சேர்த்து விடுறான், ரெண்டு பேரையும் சேர்த்து விடுறான். இந்த கர்ப்பகிரகத்துக்கு உள்ள போனா சுற்றி தள்ளுறதுன்றது வரைச்சே ரெண்டு பேருக்கும் சுத்தியமா இருக்கு. அவன் வெளில வரச்சே அவனுக்கு ஒரு அசாந்தி வருது. 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வந்தேன், இவன் 1 பைசா கூட செலவழிக்காத வந்தான், ரெண்டு பேரும் ஒண்ணுதான், அங்க போனா பிடிச்சு தள்ளுறதுல அவனுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்ததுல ஒரு அசாந்தி. தனக்குன்னு ஒரு தனி கௌரவம் இல்ல, தன்னை நிக்க வச்சு சேவை பண்ணி வைக்கல அப்படின்றதுனால அவனுக்கு ஒரு அசாந்தி. இது எதனால ஏற்படுறது, தன மதத்தினால ஏற்படுறது. நான் பணக்காரன் தான் செலவு பண்ணோன்றதுனால ஏற்படுறது. வித்யா தனம் அபிஜன ஜன்மம், அபிஜன ஜன்மம். இது அபிஜனம்ன்றது உயர்குடி பிறப்பு. இது நாங்களும் பெரிய விசேஷமா வந்திருக்கேன் இந்த இதுல, இப்படி நான் தாத்தாச்சார் நான் இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனா, இப்ப இத நினைச்சிட்டு போய் அங்க போய் நமக்கு ஒரு பரிபவம் ஏற்படச்சே மனசு கஷ்டமா போறது. நானும் ஒரு சேவார்த்தியா போய் பெருமாள் சன்னதியில போய் சேவிச்சுட்டு வந்தேன்னாக்க எனக்கு எந்த கஷ்டமும் வரப்போறது இல்லை. இதுதான் லோகத்துல இருக்கக்கூடியது. ஆழ்வான் மாதிரி படம் போட்டு காண்பிக்கிறது யாருமே இருக்க மாட்டார். வித்யாதனாபிஜன ஜன்ம மதேன காம குரோதாதிபீஷ்ட ஹததீ. இது வித்யா மதமோ அல்லது தன மதமோ அல்லது அபிஜன மதமோ வந்ததுன்னாக்க காமம் குரோதம் இதுக்குதான் வரதாங்க. என்னன்னா வித்தியினாலேயோ இது மூணு நாளையும் நமக்கு ஒரு உயர்ந்த நிலையில சில எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும், அதுதான் காமம். அந்த எதிர்பார்ப்பு அதிகமாயிடுறது, நம்மளுடைய எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை ஆகாத போயிடுத்துனாக்கா, எதிர்பார்ப்புகள் நாம எதிர்பார்த்த மாதிரி நடக்காது போயிடுத்துனாக்கா அப்ப குரோதம் வருது. யார் அதை நடத்தி வைக்கிறதுக்கு தடங்களாக இருக்காளோ அவள்கிட்ட ஒரு விபரீதமான எண்ணம் வருது, நமக்கு மனசு வருது, அதுதான் குரோதம்னு சொல்றது. இப்ப இந்த காம குரோதங்கள் வந்துட்டோம்னாக்க மனசுல ஹததீஹி இந்த ஞானம் இருந்துருக்க எண்ணம் இருக்க அது அப்படியே கலுஷிதமா போயிட்டு அசாந்தின்றது ஏற்பட்டுருக்கு. உனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம ஒரு இடத்துக்கு போனோம்னாக்க என்ன கிடைக்கிறதோ, கிடைக்கிறதுல ஒரு சந்தோஷம் வரப்போறது, அதுல ஒரு சாந்தி ஏற்படும். நீ எதிர்பார்ப்போட போகச்சேதான், அதுவும் எப்படி எதிர்பார்ப்பு, நான் படித்தவன், நான் பணக்காரன், நான் வந்து உயர்குடி பிறப்பு, எனக்கு எப்படி உட்பட்ட ஒரு நிலையை கொண்டு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னாக்க அதனால மிஞ்சி போறது என்னது, அசாந்தி தானே. ஏற்கனவே நம்மளுடைய இந்திரியங்களாகிற குதிரைகள்லாம் நம்மள வழி இல்லாத வழியில கொண்டு போய் தள்ளிருக்குது. இது வேற இருந்திருக்கு. சமம் சததீகி நசமம் பிரயாமி, எனக்கு சாந்தியே வரலையே, நான் என்ன பண்ணுவேன்னு ஆழ்வான் கதர்றேர். இந்த இடத்துல அவருக்கு சொல்ல, நமக்கு தான் சொல்லச்சு. ஆனா இது எல்லாம் இல்லாத இருக்கணும்ன்றதுதான் ஆழ்வானுடைய பிரார்த்தனை. நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் சத்விஷயத்துல ஈடுபடும்படியாக பண்ணும், அதது போற பிரகாரம் போகக்கூடாது, சத்விஷயத்துல ஈடுபடும்படியாக நாம்தோ இருக்கணும். நம்ம மனசுலயும் இந்த நம்மளால அடைய முடியாத விஷயத்துல போய் ஆசைப்படக்கூடாது. நமக்குன்னு இருந்திருக்கிற அஸ்துமே ஹஸ்தி சைலாக்கிரே வஸ்து பைதாமகம் தனம்னு சுவாமி தேசிகன் சாதிச்ச மாதிரி நமக்குன்னு அந்த தேவைப்புறம் எழுந்தில் இருக்கே, ரங்கநாதன் எழுந்தில் இருக்கே, ரமதன் எழுந்தில் இருக்கே, சீனாபே அவளை நினைச்சிருந்தா போறோம், வேற ஒண்ணும் வாண்டாம். நமக்கு இப்படி அந்த மனசு அப்படி போகணும். நமக்குன்னு ஒரு வித்யா பிரயுக்தமாகவோ அல்லது தன பிரயுக்தமாகவோ இல்ல நம்மளுடைய ஜென்ம பிரயுக்தமாகவோ ஒரு எதிர்பார்ப்புகள் தேவைப்படாது. இந்த மதத்தினால எதிர்பார்ப்புகள் வருது, அந்த எதிர்பார்ப்புகள் வந்தாதானே அசாந்தி வரப்போறது. அந்த எதிர்பார்ப்புகளே இல்லாத போயிட்டுன்னா காமமோ குரோதமோ வரப்போறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைய அனுகிரகம் பண்ணணும். அதுதான் நமக்கு ஒரு சாந்தி அளிக்கக்கூடியது. அந்த சாந்தியை எம்பருமா அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக தான் தன்னுடைய அசாந்தமான நிலையை தெரியப்படுத்துற அவருக்கு அசாந்தி இல்லை. அப்பதான் நம்மள மாதிரி இருக்க வாழ்க்கை இருக்கக்கூடிய நிலை நமக்கும் அந்த தேவப்பெருமானுடைய அனுகிரகத்தினால சாந்தி ஏற்படணும். சாந்தி இல்லாத போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எத்த இருந்தாலும் பிரயோஜனமே. அது அவளுடைய ஆத்மாவுக்கு தான் அது தெரியும், வெளியில சொல்ல முடியாது. பார்க்கச்சே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன், நான் சொச்சமா தான் இருக்கேன், சொச்சமா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த எந்த அம்சத்துல நமக்கு அசாந்தி இருக்குன்றது அவளுடைய மனசுக்கு தான் தெரியும். அப்படி அசாந்தி இல்லாதபடியாக அந்த எம்பெருமானும் ஆழ்வானும் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். லோலத்திரிந்திரியை அபதேஷு நீத துஷ்பிராபுர்பகமனோரதமத்தியமான வித்யாதனாபிஜன ஜன்மமதேன காமக்ரோதாதிபிஷ்ட ஹததீஹி நசமம் ப்ரயாமி. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.